விளையாடுவான். நூலையார் செய்வனகள் எழுவன கேட்டியல் ஞாலத்தெல்லாம் நடுங்க முதல்வன ஞாலத்தெல்லாம் நடுங்க முதல்வன பாலன்னு பாங்க சனி பாலன்னு பாங்க சனி போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டு செய்பாரே கோலவிளக்கே கொடிய விதானமே கோலவிளக்கே